எழுத்து. நீங்களும் வாசிங்க, நானும் எழுதுறேன். உன் பேனா உன்னையே எழுதுமோ? பேனா பிடித்த கரங்கள் ஓயுமோ? தொலைத்து நின்றேன் எழுத்துக்களையும் பேனாவையும். எழுதாத வரிகள் எண்ணத்தில் வாழுது. படித்தது பிடித்திருந்தால் பிடித்தவருக்கு பகிருங்கள்.